ஞானம் புகட்டுறதுக்காக ஒரு குரு கிட்ட போய் எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்பா, நம்ம சொர்க்கம் வரைக்கும் போயிட்டு வரலாம், வாங்க இந்த புஷ்ப விமானத்தில் ஏறுங்க அப்படின்னு இந்த புஷ்ப விமானத்தில் ஏற்றிக்கிட்டு இப்பெல்லாம் எந்த விமானத்தில் ஏறினாலும் சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போல்லாம் ஸ்பெஷல்லாம் புஷ்ப விமானம் தான் சொர்க்கத்துக்கு போகும். அதில் ஏற்றிக்கிட்டு போகும்போது இப்போ ஒரு காட்சி நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்சம் பொறுத்து பேசுங்க. என்ன பாருங்கள், ஒரு மான் குட்டி போட்டுட்டு அந்த பசியிலையும் வேதனையிலையும் வெளியில் வருது, வேகமாக அந்த இடத்த விட்டு வெளியே வருது. ஒரு புலி அது குட்டி போட்டுட்டு பசியிலையும் வேதனையிலையும் வெளியே வருது. அந்த வெளியில் வந்த புலி இந்த மானை பார்த்தது, அப்படியே பாஞ்சு அப்படியே டபக்குன்னு ஒரே அடி அடித்து அந்த மானை கபலீகரம் பண்ணிடுச்சு. இந்த குட்டியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, சாப்பாடு வரும்னு மானோட குட்டியெல்லாம் இழுத்துக்கு போய் அதோட குட்டிக்கு போடுது. இந்த மானை இதை பார்த்த உடனே ஒருத்தன் பதறிட்டு, சை என்ன இது புலி, சை ஒரு புலியாக இருக்குது, புலியாக உயிரை கொள்றது அப்படின்னு. புஷ்ப விமானத்திலே நம்ம உழுந்துட்டான் கீழே. ஏன் நீ சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு லாயக்கு இல்லைன்னு விமானம் டிக்ளேர் பண்ணிடுச்சு. அவர் முதலே வான் பண்ணார், நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து காட்டி விமானம் கீழே தள்ளிடும்னார். தான் உழுந்துட்டான். இதை பார்த்த உடனே அடுத்தவன் அப்படியே உள்டாவே அடிச்சான். என்ன அடிச்சான், ஏப்பா புலி வந்து சாப்பிட்றதுங்கிறது ஒன்றும் தவிர்க்க முடியாது, இந்த மானுக்கு எங்கே புத்தி போச்சு, எதுக்கு இந்த அறிவு கட்ட மான் வெளியில் வரணும் அப்படி நான் பாருங்க, அவனையும் கொத்துட்டான். அவன் ஒரு கமெண்ட் சொல்லும் போது கடைசியா ஒரே ஒரு ஆள் எஞ்சி இருக்கிறான், முனிவர் அவன் இப்படி பார்த்தார், அவன் கப்புனு வாய்ப்புட்டான். அவன் சொல்லிவிட்டு என்ன பாடுபடுறாங்கிறத அவன் பார்த்துட்டான்ல, அவன் அப்படியே வாயில பொத்திட்டான். என்னன்னு பேசலாமா, பேசலாம், எதையும் சொல்லி சிக்கல்ல மாட்டிக்க நான் விரும்பலே அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார். இதுக்கு தான் ஞானம்னு பேருன்னு. ஏன் தெரியுங்களா, எந்த விஷயத்திலும் முடிந்த முடிவாக ஒரு உண்மை என்று நீங்கள் முழுமையாக டிக்ளேர் பண்ணவே முடியாது. பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் ஒரு இடத்துல சொல்றான், உறுதியாக ஒருவன் ஒன்றை சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் அதிகபட்ச முட்டாளாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளணும். உன்னை உறுதியாக ஒருத்தர் சொல்றான் அப்படின்னு நான் மடையனால்தான் சொல்ல முடியும். எக்ஸ்ட்ரீம் மடையன்னா ஸ்டப்பான விஷயம், கொஞ்சம் யோசிக்கிறவன் தடுமாறிடுவான். என்னப்பா அது அப்படின்னு சொல்றது, நான் அடிக்கடி சொல்றது இந்த வானிலை அறிக்கை சொல்றவங்கள மாதிரி அறிவாளி உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. பெய்யலாம், பெய்யாமலையும் இருக்கலாம், அது எடியோடையும் இருக்கலாம், எதுவுமே இல்லாமே இருக்கலாம், நமக்கு சம்பளம் மட்டும் இருக்கலாம், தப்பு கிடையாது. அவன் உண்மையிலே அறிவாளி. சார் உங்க ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நேச்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் வே. இங்கே புயல் அடிக்கும்புறான் மாறுது, மழை பெய்யுங்கிறான் பெய்யல. அப்போ நம்ம எப்படி சொல்ல சார், பெருவாரியா மழை பெய்யறதுக்கு சான்ஸ் உண்டுன்னு சொல்லலாமான்னு தோணுது சார, இதுதான் ரொம்ப சேஃபு இல்லைங்களா. நீங்க சிந்திக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க பெரிய சிக்கல் எடுத்துறீங்களா, எதையும் ஃபோமா சொல்ல முடியாது, இதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அப்படிலாம் இருக்கலாம், அப்படி எதுவும் சான்ஸ் இருக்கு, இதான உண்மை, பிரத்யட்சமான உண்மை. இதை முதல்ல மனசுல வச்சுங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, கிருஷ்ணன் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஞானம் கேட்டவன் அர்ஜுனன், பகவத்கீதை. அவன் இத்தனைக்கும் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல கீதை படிக்கல, ஸ்ட்ரெயிட்டா படிச்சான் இல்லையா. ஃபர்ஸ்ட் சாப்டர் சாங்கிய யோகம், செகண்ட் கர்ம யோகம். இந்த ஞானம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கர்ம யோகத்துக்கு நீ போடா அப்படின்னு உடனே அவன் கேட்கறான், என்னென்ன கிறுக்கன் நினைச்சுக்கிட்டியா, எது ஞானம் நீ விளக்கிட்ட, அப்புறம் ஏன் என்ன வில்லு எடுத்து சண்டைக்கு போன இப்ப சொல்ற, என்ன ஏன் கர்மத்தில் ஏவுகிறாய், அந்த வார்த்தையை கவனிக்கணும், என்னை பயங்கரமான கர்மத்தில் ஏன் ஏவுகிறாய் அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனன். உடனே பெரிய எக்ஸ்பிளனேஷன் உடனே கிருஷ்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப அர்ஜுனன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், கிருஷ்ணா நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நேரடியாக சொல்லக்கூடாதா, நான் என்ன பண்ணணுங்கிறத இப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லக்கூடாது, ஏன் என்ன காம்ப்ளிகேட் பண்ற, ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கிறேன், என்ன ஏன் இன்னும் நீ காம்ப்ளிகேட் பண்ற. உடனே கிருஷ்ணன் சொன்னான், இரு இன்னும் 14 சாப்டர் இருக்கு, இப்ப 2வது சாப்டர்ல அவுட்டு, இன்னும் 16 சாப்டர் இருக்கு, மொத்தமா சொல்ல வேண்டியது, பொறுமையா கேளு அப்படின்னு வரிசையா பிச்சு பிச்சு பிச்சு பிச்சு பிச்சு வைக்கிறான். இப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க, ஏன் சார் டோட்டலா ஒத்துக்கிறான், யூ ஆர் மை மாஸ்டர், யூ ஆர் மை மாஸ்டர், யூ ஆர் மை சேவியர், என்னை காப்பாத்துறவன் நீ ஒத்துக்கிட்டான், டே இந்த சைட அது செய்யாது. நான் இப்ப நெஞ்சு வெடிச்சு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, தன் சீடனை ஞானி ஆக்காமல் நீ இது செய் என்று உத்தரவிடுகிற குருவை விட மோசமான பாவி இந்த உலகத்தில் எவனும் கிடையாது, தெரியுமா. எல்லாரும் சொல்றாங்க, குரு சொல்றார், குரு சொல்றார், குரு சொல்றார், என்ன வேட்டக்கா அவர் சொல்றது, இவன் ஞானமடையாதபடி குருவே எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு போவதா, பகவான் ரமணற்ற ஒருத்த போறான். ஏங்க நான் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாமே, ஆமா அப்ப நான் யாருங்கிறத சொல்லுங்க. அவர் சொன்னாரு, நான் யாருன்னா கண்டுபிடிச்சேன் ஒழிய நீ யாருன்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கல. அதை நீ தான் தான் கண்டுபிடிக்கணும், நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னார். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் யார் என்பதை அவனே கண்டுபிடித்து அறிவதுதான் ஞானமே ஒழிய, நான் யார் என்ற கேள்விக்கு ஒரு குரு உங்களுக்கு விடை சொல்ல தொடங்கினால் அவன் போலியான குரு என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். நீ கண்டுபிடிக்கணும் ஹூம் ஐ அம், நான் யார் அப்படிங்கறத நான் தான் கண்டுபிடிக்கணும். இன்னொருத்தனை சொல்லிக் கொடுக்க கூடாது. குரு உதவி செய்யலாம், சப்போர்ட் பண்ணலாம், தோன்ற வழியை சொல்லலாம், அடைவதற்கான மார்க்கத்தை சொல்லலாம், என்னென்ன மாதிரி ட்ரைனிங் உண்டு சொல்லலாம். ஆனால் நிறை ஞானத்தை குரு ஏற்படுத்தி விடக்கூடாது. அதை விட பாபமான செயல் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை சார், கோழி முட்டை, கோழி முட்டை. அந்த தாய்க்கோழி என்னென்ன பண்ணுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேலே ஏறி உட்காருது, அதுக்கு வெப்பத்தை கொடுக்குது, அது அப்படியே உட்காந்து அது வெடிச்சு மேலே வரத்துக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் பண்ணுது. நல்ல கவனிங்க, அது வெடித்து வருவதற்கு வேண்டிய எல்லாம் செய்யுமே ஒழிய ஓட்டோ போட்டு குஞ்சை வெளியே எடுக்குமோ? ஏன் எவ்வளவு வேணா தாய் சப்போர்ட் பண்ணலாமே ஒழிய, அதுவா உள்ளேந்து உடைச்சிக்கிட்டு வந்தாதான் உயிரோட வர முடியுமே ஒழிய, வெளியிலேந்து உடைச்சா குஞ்சு செத்துது. இன்னைக்கு பல குருமார்களுக்கு அது தெரியல சார். எல்லாம் ஆம்லெட் போட வேண்டியவெல்லாம் குருவா உட்கார்ந்து எவ்வளவு கெடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஆம்லெட் போட வேண்டிய, நீ வெளியிலேருந்து உடைச்சா அது ஆம்லெட்ரா பாவி, வெளியிலேருந்து உடைச்சா ஆம்லெட். ஒரு சிஷ்யன் கண்டுபிடிக்கணும் ஆத்மானா என்ன, நான் ஏன் இதை சரிப்பட்டிருக்கிறேன், உடைச்சு நான் வெளியில முக்திக்கு வரணும் அப்படின்னு உள்ளிருந்து தன்னை உடைத்துக் கொண்டு அந்த ஆன்மா வெளியேற வேண்டுமே ஒழிய வெளியிலிருந்து ஒரு குரு உடைத்து விட கூடாது. There is a limit for Guru. Yeah. ஒருபோதும் இவன் சீடனாகவே நீடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. என்றைக்கு சீடனும் குரு என்பதை குரு உணர்த்துகிறானோ அன்றுதான் ஞானம் பரிபூர்ணமாகிறது. காந்தத்திலிருந்து காந்தம் உண்டாகிறதே ஒழிய குருவிலிருந்து குரு உண்டாக வேண்டுமே ஒழிய குருவிலிருந்து சீடன் உண்டாகுவது என்பது நோயில் மிகப்பெரிய நோய் சார். இந்த பேசிக் தாட் பல பேருக்கு தெரியல சார். என்னது ஒரு குரு என்னது நம்ம பண்ணணும், நீயும் குருவாவதற்குரிய சகல சக்தியும் உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டுவதுதான் குருவின் வேலையை ஒழிய அவனை எப்போதும் சீடனாகவே வைத்திருப்பது ஒரு குரு செய்கிற துரோகம். தொடர்ந்து ஒருவனை சீடனாகவே வைத்திருப்பது ஒரு குரு செய்கிற துரோகம். நம்ம அந்த சத்தியத்தை மூலத்துக்கு போய் தரிசிக்கிற தைரியம் போயிடுச்சு சார். போய் இன்னும் உள்ள போய் பார்த்தா தான் அவனுடைய கடுமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் ஒரு ரெண்டு மூணு செய்தி சொல்லிட்டு வர. ஏன் கிளியர் கட்டா இதுதான் சரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல முடியாது, அப்படி சொல்றதுல என்ன சிக்கல் இருக்கு? உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்தினாரு. நீ என்ன உதவனேங்கிறத பொறுத்தது இல்லடா, உதவி வாங்கிக்கிட்டவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அது உயரும் கூடும்னார். கல்வி வரைத்தன்று கல்வி, அது பெறப்பட்டார் அறிவின் திறத்து. வாங்கினவனுக்குன்னு ஒரு அறிவு இருந்தா அந்த கல்வியை வேற மாதிரி கொண்டு போயிடுவான். வாங்குறவனுக்கு அறிவு கம்மியா இருந்தா அந்த அறிவு அவன் கீழே கொண்டு போயிடுவான். ஏன் மாறுபடுறான் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் ஏன் இருக்கிறது இல்லை, எதனால அப்படி இருக்கிறான்? இது எல்லாம் ஆழமா சிந்திக்க வேண்டிய கொடுமையான ஒரு விஷயம். நான் ஒரு ரெண்டு மூணு கருத்து உங்களுக்கு முதலியே சொன்னேன். அதாவது தர்மம் அப்படிங்கிற வார்த்தை, அறந்தான தர்மம் சொல்ற வடமொழியில, அந்த தர்மம்ங்கிறது என்னன்னு முதல்ல பார்ப்போம். அதாவது தட் விச் சஸ்டைன்ஸ், எது ஆதாரமாக எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறதோ தட் இஸ் கால்டு தர்மம். இப்போ நான் நிற்கிறேன்னா இந்த மேடை தாங்கணும், இந்த மேடையே இந்த மேடை தாங்கணும், இந்த மேடையே இந்த பூமி தாங்கணும், எல்லாமே பிறவற்றால் தாங்கப்படுகிற போது இன்னொன்றின் உதவி இல்லாமல் எது தன்னைத்தானே தக்க வைத்துக் கொள்ளுமோ அதுக்கு தான் தர்மம்னு பேரு. இப்போ நான் கொஞ்சம் ஓப்பனாக வெளியில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், தப்பாக நினைக்காதீங்க. பொய் சொல்லக்கூடாது என்பது வேதத்தில் இருக்கு, பொய் சொல்லக்கூடாது என்பது குரான்ல இருக்கு, பொய் சொல்லக்கூடாது என்பது பைபிள்ல இருக்கு, பொய் சொல்லக்கூடாது என்பது மகாவீர் உபதேசத்துல இருக்கு, புத்தருடைய உபதேசத்துல இருக்கு. கொஞ்சம் கவனிங்க, பொய் சொல்லக்கூடாது என்ற உண்மையின் பலத்தால் அது நிற்கிறதா, மகாவீரர் சொன்னதால், புத்தர் சொன்னதால், இயேசு சொன்னதால் நிற்கிறதா, அந்த மனிதர்களுடைய வார்த்தையால் இது பலம் பெற்றதா, இந்த தர்மத்தின் பலத்தால் அந்த மனிதர்கள் இதை எடுத்துக்கொண்டார்களா? பொய் சொல்லக்கூடாது என்பது இயேசுவின் வார்த்தையால் பெரிய வார்த்தை அல்ல, நபிகள் வார்த்தையால் பெரிய வார்த்தை அல்ல, மகாவீரர் வார்த்தையால் பெரிய வார்த்தை அல்ல, பொய் சொல்லக்கூடாது என்ற தர்மம் இவர்களிடமிருந்து ஒரு இரவல் சாங்ஷன் பெற்று ஆட்சியில் இல்லை. அது சொந்த பலத்தில் காலூண்டி நிற்கிறதே ஒழிய இவர்களுடைய முத்திரை ஒரு சாதாரணமான முத்திரை. அவங்க ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இது வலிமையான தர்மம், இதை தன் மதத்திலும் இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டார்களே ஒழிய அவர்கள் சொன்னதால் இது உயர்ந்த விஷயம் என்பது இல்லை. இந்த கிளாரிட்டி வந்தாலே இந்த நாடு உருப்பிடு சார். அதாவது பைபிள்ல சொல்லிட்டாதான் அது வஸ்தி, குரான்ல சொல்லிட்டாதான் அது வஸ்தி, வேதத்துல சொல்லிட்டாதான் அது வஸ்தி, திருக்குறள்ல சொல்லிட்டாதான் அது வஸ்தி. என்ன பண்ணக்கா, வஸ்திங்கிறத நீ கண்டுபிடி, அது குரான்லயே இருக்குன்னு கண்டுபிடி. இது வஸ்திங்கிறத நீ கண்டுபிடி, அது பைபிள்லயும் இருக்குன்னு கண்டுபிடி. இப்ப நான் யார ஆதாரமா வச்சு சொல்றேன்னு கேக்குறீங்களா சார்? திருவள்ளுவர் படிக்காத மனுஷனா? எல்லாத்தையும் படிச்சாரு சார், எல்லாத்தையும் படிச்சாரு சார். படிச்சவங்கிறதுக்கு என்ன அடையாளம்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுனர். அப்ப என்ன அர்த்தம்? நூலோர்னா நிறைய படிச்சிருக்கிறார்னு அர்த்தம், ஏகப்பட்ட புத்தகத்தை படிச்சிருக்கிறார்னு அர்த்தம். இவ்வளவு படிச்சவரே ஒரு விஷயத்தை திடீர்னு சொல்றார். என்ன? போய் சொல்லாதப்பா, சத்தியமா இருப்பா அப்படின்னார். அது ஏன் சார் சொல்லக்கூடாதுன்னா, அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எனக்கு முந்தைய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பெற. ஏய், நான் வேதத்துல சொன்னதால அது ஒஸ்தின்னு சொல்லலடா, பைபிள்ல சொன்னதால ஒஸ்தின்னு சொல்லலடா, குர்ஆன்ல சொன்னதால சொல்லலடா, பொய் சொல்லக்கூடாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பெற. சத்தியங்களுக்கு மேற்கோள் காட்டாதீர்கள், சத்தியங்களுக்கு மேற்கோள் காட்டாதீர்கள். சத்தியங்கள் சொந்த உயிரில் இருந்து வெளிப்பட வேண்டுமே ஒழிய அது இரவல் புத்தகங்களில் இருந்து வெளிப்படுவது சத்தியங்களுக்கு அசிக்கம். நீங்கள் எப்போது மேற்கோள்களை நம்புகிறீர்கள்? எந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டலாம் என்று நம்புகிறீர்கள்? நீங்கள் கண்டறிந்தீர்களா சத்தியம் மேலானது என்பதை? நீங்களாக அனுபவித்தீர்களா? தர்மத்தை இன்னொரு நூலிலிருந்து மேற்கோள் காட்டுவதை விட தர்மத்தை அசிங்கப்படுத்துவதற்கான விஷயம் வேறு இருக்க முடியாது. இது உயர்ந்தது, அதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதால் சொல்லலாமே ஒழிய அதில் சொல்லப்பட்டிருப்பதாலேயே உயர்ந்தது என்பது பேடித்தனமான ஒரு பேச்சு. இப்போ புத்தர் எவ்வளவு நல்லவர் சார், இந்த உலகத்துல பிறந்தவங்களிலேயே நான் சிறந்த மனுஷன் ஒரே ஒரு ஆளை சொல்லுன்னா புத்தர் தான் சார் சொல்லு. என்னுடைய சின்ன அறிவை எட்டிய வரையில இந்த உலகத்துல பிறந்தவங்களே சிறந்த மனுஷன் யாரையா சொல்லுவியார்னா புத்தர் அப்படிம்ப. இந்த புத்தர் உலகத்துக்கு கெடுதல் பண்ண முடியுமா? இந்த உலகத்துக்கு புத்தர் கெடுதல் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆனா நான் இப்ப இவ்வளவு பெரிய சபையில சொல்லணுமா? பண்ணிருக்காரு. அவரா பண்ணல, ஆனா அவரால் நடந்தது. அவரா கெடுதல் பண்ணல, அவரால் நடந்தது. நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா சொல்லட்டுமா? ஹிட்லர் எத்தனை பேருக்கு கெடுதல் செய்தாரோ அதே அளவு புத்தர் அத்தனை பேருக்கு கெடுதல் பண்ணியிருக்கார். நம்புவீங்களா? தர்மத்தை விளைவிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஹிட்லர் ஸ்ட்ரைட்டா கொண்டுட்டான், அவன் அவனுடைய கேம்ப் வச்சான், போடுறான், அத்தனை பேரும் கொள்ளிட்டான்னு கொண்டுட்டான். புத்தர் இந்த ஆசையை திறந்து சன்னியாசியா போறதை பத்தி அவர் சொல்லி, அவர் பின்னாடி ஒரு பெட்டாலியன் புறப்பட்டு அது சொல்லி, இந்தியாவில் கணவன் உயிரோடு இருக்கும் போதே லட்சக்கணக்கான விதவைகளை உருவாக்கியவர் புத்தர் என்பதை மறந்து விடாதீர்கள். அவன் குழந்தை எங்க போச்சு? அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கதி என்னாச்சு? லட்சக்கணக்கான பேர் சன்னியாசிகளாக போய் புத்தருடைய அந்த உபதேசத்தினால பல குடும்பங்கள் தெருவில் நின்று கணவன் உயிரோடு இருக்கும் போதே பல பெண்கள் விதவையானதற்கு காரணம் புத்த மதத்தினுடைய காலூன்று. இதை புத்தர் நிஜமாவே நினைச்சு பண்ணிருப்பாரா? இல்ல, அவர் நல்லது நினைச்சுதான் சார் பண்ணாரு, கெட்டது நடந்துருச்சு சார். நல்லது நினைச்சுதான் சார் பண்ணாரு, கெட்டது நடந்துருச்சு சார். நான் ஒரு கேள்வி கேட்கறேன். ஒருத்தன் தற்கொலை பண்ண போறான், சூசைட் பண்ணி போறேன்றான் இன்னைக்கு ராத்திரி. நீங்க காப்பாத்திட்டீங்க, ஐயோ பண்ணாதப்பா, சூசைட் பண்ணாதப்பா, ஐயோ பண்ணாதப்பா, காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு போய் தூங்கும் போது ஒரு பெருமையா இருக்கும், இன்னைக்கு தற்கொலை செய்ய இருந்த ஒருவனை நான் காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு பெருமிதமா தூங்கிட்டு காலம்பற பேப்பர் எடுத்து பார்த்தா எவனை காப்பாத்தினீங்களோ அவன் 6 பேரை கொண்டுட்டான். இப்ப 6 பேரை கொண்டதுக்கு உங்களையும் சேர்த்து இப்ப ஈபி கோலை பிடிச்சி உள்ள வைக்கணும். நீங்க ராத்திரி அவனை விட்டுருந்தீங்கன்னா அவன் மட்டும் செத்துருப்பான். அவன் ராத்திரி நீங்க தேத்தின தேத்துல எவன் அவன் 6 பேர் எதிரின்னு நினைச்சவன அத்தனை பேரையும் போட்டழித்தான். இப்போ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நீங்க தான் பொறுப்பா. நான் அவனை காப்பாத்தாம இருந்திருந்தா அந்த 6 பேர் தப்பிச்சிருப்பான்னு சொல்ல முடியுமா? இப்படி கேக்குறேன். ஹிட்லர் லட்சக்கணக்கான பேரை கொன்னான். இதை முதல் நாளே ஒருத்த ஜாதகத்தை பார்த்துட்டு இவன் லட்சக்கணக்கான பேரை கொல்லுவான்னு ஹிட்லரை கொண்டு இருந்தா சட்டம் அனுமதிக்குமா? அவன் ஜாதகத்தை எடுத்து பார்த்து பின்னாலும் இவன் 100,000 பேரை கொல்லப்படுறா, நம்ம இன்னைக்கே இவனுக்கு விஷம் கொடுத்து கொண்டுலாம்னா எந்த நாட்டு நீதியும் ஒரு குழந்தைக்கு விஷம் கொடுக்கறத அனுமதிக்காது. இந்த தர்மத்தை புரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு சார். ஏன் இன்னைக்கு எது சரியோ அதே சரி பின்னாளில் தப்பா போகும். இன்னைக்கு எது நியாயம்னு நினைக்கிறோமோ அதுவே மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்து சார் லைஃப்ல. நான் சொன்ன புத்தர் உதாரணம் பெரிய பயங்கரமான உதாரணம். புத்தரை விட நல்லது நினைச்ச மனுஷனே கிடையாது. ஆனா புத்தரால சமூகத்துல ஏற்பட்ட தாக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா கட்டும் தாக்கம். இப்ப சொல்லட்டுமா? அதனாலதான் ஆதிசங்கரர்னு ஒருத்தர் வந்து புத்தரை அப்படி கொஞ்சம் ஓரம் கட்டினார். புத்தத்தினுடைய எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்து மதத்துல கூட சன்னியாசம் இவ்வளவு பெர்ஃபெக்டா கிடையாது. இந்துக்களுடைய வாழ்க்கை முறையில சன்னியாசம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கணும், காட்டுல போய் வானப்பிரசத்துல இருக்கணும், அப்படியே இருந்து அப்படியே செத்து போகணும். அப்ப பெருசா காவி கட்டிட்டு சன்னியாசியா போற வழக்கம் வந்து புத்தருக்கு முன்னாடி அவ்வளவு பாப்புலரா கிடையாது. ஆதிசங்கரர் புத்தர்கிட்ட அதை எடுத்துக்கிறாரு. ஆனா புத்தருடைய அவ்வளவு தாக்கத்தையும் எடுத்துக்காம சன்னியாசியா வர்றது அப்படிங்கறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு ஆக்கிட்டாரு. நீங்க சங்கரப்படுத்துற சன்னியாசியா சொல்லத்துல போக முடியாது, அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணாரு? புத்தர் நல்லது நினைத்து செய்த ஒரு செயல் அதர்மமாக சமூகத்தில் போய்விட்ட போது பிரபஞ்சம் அதை சரி செய்வதற்கான ஒரு நபரை உடனடியாக கொண்டு வருகிறது. அது புத்தருக்கு விரோதம் அல்ல, புத்தரை காப்பாற்றுவதற்காக பிரபஞ்சம் செய்கிற அற்புதமான சேவை அது. அதனால ஆதிசங்கரருக்கு என்ன பேர் தெரியுங்களா? பிரச்சன்ன பௌத்தர். புத்தரில் இருந்து வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு ஆனால் புத்தரில் இருந்து ஏற்படக்கூடிய சிக்கலை தவிர்த்தவர். அவர் எப்படி துறவு? சில பேருக்கு தான்ப்பா, மற்றவங்க எல்லாரும் வர வேண்டிய கட்டாயம் கிடையாதுப்பா. அவங்கவுங்க வீட்லேயே இருந்து அவங்கவுங்க கர்மாவை பாருங்கப்பா, பார்க்க வேண்டிய செயலை பாருங்கப்பா. ஆனால் துறவு என்பது வணங்கத்தக்கது, மரியாதைக்குரியது, அது ஒரு சிஸ்டம் அப்படின்னு ஆதிசங்கர் அதை டெவலப் பண்ணுறார். நீங்கள் அதுக்காக இன்னும் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு காலத்தில் வேதம் சிறந்ததுன்னு ஒரு கருத்து இருந்தது, வேதம் தான் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டின்னு. இதெல்லாம் சொன்னா பல பேர் கோபம் வரும். வேதம் தன்னுடைய அடாவடித்தனத்தை தொடங்கிய போது, வேதம் தன்னுடைய அடாவடித்தனத்தை தொடங்கிய போது அந்த வேதத்தை தட்டுப்படுத்ததான் புத்தர் தோன்றினார். சார் எல்லா நல்லதும் சார் ஒரு காலத்துல தப்பு பண்ணு சார், எல்லா சிறந்ததும் ஒரு காலத்துல தப்பு பண்ணு சார். வேதம் அவ்வளவு பெரிய நல்ல வேதம் தான், ஆனா அந்த வேதத்தினுடைய அந்த பின்பற்ற பழக்கத்தினால சொசைட்டில யாகம் யஜ்யம் பலி எவ்வளவு உயிரை வேணாலும் வெட்டி உள்ள போடலான்னு அந்த வேதம் மிக நல்ல விஷயம் பிழையான சமூகத்தை கொண்டு வருகிற போது அதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு புத்தரை கொண்டு வருகிறது. புத்தரின் கொள்கை சமூகத்தில் ஒரு தவறை ஏற்படுத்துகிற போது அதை தட்டி சரி செய்வதற்கு ஒரு ஆதிசங்கரை எடுத்துக்கொண்டு வந்து வேதத்தை காப்பாற்றுகிறது. நீங்க பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும். நான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன், கார்ல எனக்கு முந்தின வண்டிக்காரன் தப்பா போறான்னா என் டிரைவர் என்ன பண்ணுவாரு? அப்படியே ரைட்ல ஓடிக்கிறாரு. அவர் ரைட்ல ஓடிக்கிறாருங்கிற வரைக்கும் அது கரெக்டா இல்லையா? கரெக்ட். ரைட்லயே ஓடிச்சுட்டு போனா பிளாட்ஃபார்ம்ல போய் முட்ட வேண்டியதுதான். என் டிரைவர் ரைட்ல உடைச்சிட்டு அந்த ரைட்ட ஒரு ஓட்டு ஓட்டி இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணி மறுபடியும் லெஃப்ட்ல உடைச்சாதான் வண்டி சரியா போகுமே ஒழிய அது நேரா ரைட்லயே உடைச்சா சரியா போகாது. எந்த தலைமையையும் பின்பற்றாதீர்கள், எந்த பிரகடனங்களையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அதன்படி நீங்கள் விபத்தை சந்திக்க போகிறீர்கள். அவர்கள் சொல்வதில் எது சரியோ அதுவரை போன பிறகு மீண்டும் உங்கள் பாதைக்கு வண்டியை திருப்புகிற தைரியம் வந்தால் ஒழிய உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நீங்க ரைட்ல போனும், போயிட்டு வர எல்லைக்கு அப்புறம் மறுபடியும் லெஃப்ட்ல திரும்பணும். சார் பேலன்சிங்கிறது என்ன சார்? ஆர்ட் ஆஃப் பேலன்சிங்கிறது என்ன? கைத்து மேல ஒருத்தன் நடக்கிறான், கைத்து மேல நடக்கிறவன் நேரா போகணுங்கிறது தான் லட்சியம். ஆனா நேராவே போக முடியாது. கைத்து மேல நடக்கிறவன் நேரா போகணும், நேரா போனா போக முடியுமா? அவன் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லெஃப்ட்ல டில்ட் அடிப்பான், அப்படியே லெஃப்ட் போகாதபடி உடனே ரைட்ல அடிப்பான், திரும்பி லெஃப்ட்ல வருவான், திரும்பி ரைட்ல போவான். நேராக போக வேண்டும் என்ற கோட்பாட்டை நேராக போவதாலேயே காப்பாற்ற முடியாது, கொஞ்சம் இடதும் வலதும் மாறி மாறி போனால்தான் நேராய் போகிற லட்சியத்தையே காப்பாற்ற முடியும். அதான் சமநிலை. நீங்கள் தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய இன்னொருவர் உங்களை திருப்பி திருப்பி இடதும் வலதுமாக மாற்றிக் கொண்டிருக்க முடியாது. சுயம் என்கிற விழிப்பு வராதவன், தன்னிலிருந்து விழிப்பை அடையாதவன் ஒருபோதும் ஞானம் அடைய